அன்பே உன்னால் மனம் freezing, அடடா காதல் என்றும் amazing. Excuse me, let me tell you something. நீ சிரித்தால் iPhone ட்ரிங் ட்ரிங். வீசும் அம்பு என் மேல் பாய, காதல் வந்து என்னை யாழ. வருவாயோ என காப்பாற்ற, வந்தால் மடி சாய்வேன் வாழ. ஆமுதி விழும் ராமனே வரவனே போ, ஆலாமுதி விழும் ராமனே போவே வரே போ, ஆலாமுதி விழும் ராமனே வரவனே போ. நீதி நீதி என்னிடமயம் இளமயம் பனித்துளி குதுகலி, எனக்கும் உறக்குமா இடைவெளி, நீரவிலும் இரவிலும் இமை வசி, என் பகலிலும் பகலிலும் நடுநிசி குதிரசி. அஞ்சனா அஞ்சனா கொஞ்சினா தேன்தானா, என்கனா என்கனா என்றுமே நீ நானா. ஹசலி பிசலி ஏராசமளி, உன் சிரிப்பிலும் சிரிப்பிலும் கதகளி, என் இளமயம் இளமயம் பனித்துளி குதுகலி. எனக்கும் உனக்குமா இடைவெளி, நீரவிலும் இரவிலும் இமை வசி, என் பகலிலும் பகலிலும் நடுநிசி புதுரிசி. Oh, என் கனா